ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. போடுநிலாச்சோறு ஏன் பொண்ணு மணித்தேரு கூட வந்து சேரு நான் சுட்டுங்க நிச்சாரு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. கள்ளழகர் வைகை ஆத்தில் கலவைக்கும் நல்ல நாளில் எட்டு பட்டி ஒரு சனம் கட்டு சோறு கட்டி வரும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. கூட வந்து சேரு நான் சொட்டுங்க நிச்சாரு. போடு நிலச்சோறு ஏன் பொண்ணு மணித்தேரு. எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்களைத்தான் கட்டி வச்சா கொஞ்சாதியோ பூந்தோரணம் நானும் ரொம்ப சாதாரணம் வெண்ணிலவ மேகம் போல என்னவ மூடி வைப்பா மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தான் தவிப்பா ஊருக்கவ ராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்ல எல்லாம் என் யோகம். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. அத்தங்கர ஈரக்காத்து மேல பட்டு மோகமாச்சு. போடு நிலச்சோறு ஏன் பொண்ணு மணித்தேரு கூட வந்து சேரு நான் சொட்டுங்க நிச்சாரு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. அத்தங்கர ஈரக்காத்து மேல பட்டு மோகமாச்சு.